அவதாரப்படம் இதில் ராமன் முதலியவர்கள் பிறந்ததை பற்றிய செய்தி. இதில் ராமன் பிறக்கக்கூடிய கட்டத்திற்கு இந்த நூல் வந்துவிடுகிறது. ஆனால் அதற்கு முன்பு ஒரு பெரும் கதைப்பகுதி இருக்கு. ராமனுடைய அவதாரம் எப்படி நடக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு கதைப்பகுதி இருக்கு. அந்த பகுதியெல்லாம் விட்டுவிட்டு இது ஒரு தொகுப்பு நூல் என்பதனால் ராமன் பிறந்ததை நேரடியாக சொல்ல தொடங்கி அதற்கு முன்புள்ள அந்த கதையையும் நாம் கொஞ்சம் பிரித்து கொள்வது நல்லது. எதிலிருந்து கதை தொடங்குகிறது என்றால், தசரதனை பற்றி சொல்லி வருகிறார். அந்த அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்தான் தசரதன் என்று சொல்லி வருகிறார் கம்பர். அதன் பிறகு அவனுக்கு குழந்தை இல்லாமல் அவன் வருந்தக்கூடிய செய்தி சொல்லப்படும். வெகுகாலம் தேசத்தை ஆண்டு விட்டான். தனக்கு பிறகு அந்த தேசத்தை ஆளுவதற்கு தனக்கு பிற பாக்கியம் இல்லையே என்ற வருத்தம் அவனை ஆட்கொள். அதனால் அது குறித்து அவன் தன்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடியவர்களிடம் விவாதிக்கிறான். முக்கியமாக அந்த குல குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டரிடம் அவன் அதை குறித்து கேட்கிறான். தனக்கு புத்திரர் இல்லாமையை குறித்த வருத்தத்தை வசிஷ்டரிடம், குலகுருவாகிய வசிஷ்டரிடம் வெளிப்படுத்துகிறான். வசிஷ்டருக்கு அவர் முக்காலம் உணர்ந்தவர் என்பதனால் அதற்கு முன்பு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அவர் மனக்கண் முன்பு தோன்றுகிறது. அதற்கு சில காலத்திற்கு முன்பு தேவர்கள் எல்லோரும் திருமாலிடம் சென்று முறையிடுகிறார். பூமியில் அசுரர்களுடைய பலம் அதிகரித்து விட்டது, அவர்களுடைய அட்டுழியம் வரம்பு மீறி போகிறது, அதனால் முனிவர்களும் தேவர்களும் சொல்லொணாத துயரத்திற்கு ஆட்படுகிறார்கள் என்று தேவர்கள் எல்லோரும் சென்று திருமாலிடம் முறையிடுகிறார். திருமால் அப்போது அவர்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கிறார். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் பூமியில் அவதரிப்பேன், தசரதனுடைய புதல்வனாக அவதரிப்பேன், என்னுடைய சங்கு சக்கரம் ஆதிசேஷன் போன்றவர்கள் என்னுடைய சகோதரர்களாக பிறப்பார்கள், நீங்கள் எல்லோரும் தேவர்களாகிய நீங்கள் எல்லோரும் அந்த அவதாரத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடிய குரங்குகளாக இன்னும் இதர பாத்திரங்களாக நீங்கள் அங்கு சென்று பிறந்திருங்கள் என்று அவரவர்களுக்கு இன்னென்ன பிறப்பு நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறப்பை ஒதுக்கி அவர்களை எல்லாம் பிறக்க அனுப்பிவிட்டு தானும் பிறப்பதற்கான அந்த காலகட்டத்தை எதிர்நோக்கி திருமால் இருக்கிறான் என்பது முன்பு நடந்த ஒரு செய்தி. அது வசிஷ்டருடைய மனக்கண்பு கண்முன்பு தோன்றுகிறது. அந்த காட்சி, அந்த வைகுண்ட லோகத்தில் நடந்த அந்த காட்சி வசிஷ்டருடைய மனக்கண்பு முன்பு தோன்றுகிறது. அதை கண்ட அந்த வசிஷ்டர் திருமால் தசரதனுக்குத்தான் பிள்ளையாக பிறக்க இருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்ததனால் தசரதன் நோக்கி சொல்லுகிறார், உனக்கு நிச்சயம் பித்திர பிராப்தி இருக்கிறது, நிச்சயம் குழந்தை பாக்கியம் உனக்கு கிட்டும், நீ கவலைப்பட வேண்டியதில்லை, அது கிட்டுவதற்கு ஒரு யாகம் நீ செய்ய வேண்டும், அந்த யாகத்தை கலைக்கோட்டு முனிவர் என்ற ஒரு முனிவர், அந்த முனிவரை வரவழைத்து அவர் மூலம் நீ செய்ய வேண்டும், அப்படி செய்தால் அந்த யாகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பாயசம் என்னும் அந்த உணவில் பகிர்ந்து உன் மனைவியருக்கு கொடுக்கும் போது அதன் மூலம் உனக்கு புத்திரபகாக்கியம் கிடைக்கும் என்று அந்த யாகம் செய்யக்கூடிய முறையை அவனுக்கு எடுத்துரைக்கிறார். அதன்படி தசரதன் அவரை கூப்பிட்டு வருகிறான். அந்த கலைக்கோட்டு முனிவர் என்பவரை அழைத்து வர ஏற்பாடு செய்து அவரின் மூலமாக அந்த யாகத்தை செய்தார். அந்த யாகம் செய்து முடித்த பிறகு அந்த யாக நெருப்பில் இருந்து ஒரு பூதம் வருகிறது. பூதம் ஒரு தங்க கிண்ணத்தில் பாயாசம் கொண்டு வருகிறது. அதை தசரதனிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த பூதம் மறைந்து வருகிறது. வசிஷ்டர் அந்த பாயாசத்தை உன்னுடைய பட்ட மகிஷியர்கள் பட்டத்து ராணியர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுப்பாயாக என்று தசரதனுக்கு அறிவுறுத்தி, அதன்படி அந்த பாயாசத்தை அவன் பகிர்ந்து கொடுத்து, ஒரே பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாயசத்தை தன்னுடைய மூன்று மனைவியருக்கும் அவன் பகிர்ந்து கொடுத்து முதலில் இரண்டாக பிரிக்கிறான் அந்த பாயாசத்தை. ஒரு பாதியை அதாவது அது அந்த பாயச பங்கீடை குறித்து வால்மீகி ராமாயணத்தில் ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது, கம்பராமாயணத்தில் இன்னொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் வெவ்வேறு ராமாயணங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த பாயசத்தை முதலில் இரண்ட சமபாகமாக பிரிக்கிறான். இரண்டு சமபாகமாக பிரிக்கிறதை ஒரு பாகத்தை முதல் பாகத்தை கோசலைக்கு கொடுக்கிறார், மூத்த மனைவியாகிய கோசலை இரண்டாக பிரிக்கிறார், ஒரு பாதியை கோசலைக்கு கொடுத்து மீதி இருக்கிறது அல்லவா, அந்த மீதியையும் இரண்டாக பிரிக்கிறார். இரண்டாக பிரிக்கிறதில் அதில் ஒரு பாதியை சுமத்திரைக்கு கொடுக்கிறார், மீதி இருப்பதில் அதையும் பாதியாக பிரித்து கைகேயிக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த கடைசி பகுதியை சுமத்திரைக்கு மீண்டும் அப்படி வருகிறது. வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பாயச பங்கீடு என்பது இப்படித்தான் வருகிறது. முதலில் இரண்டாக பிரிக்கிறான், இரண்டு சமபாகமாக பிரிக்கிறான், ஒரு பாகத்தை கோசலைக்கு கொடுத்து விடுகிறான், மீதி இருக்கக்கூடிய பாகத்தை மீண்டும் இரண்டாக பிரிக்கிறான், அந்த இரண்டாக பிரிக்கிறதை ஒன்றை கைகைக்கு கொடுத்து விடுகிறான், மீதி இருக்கக்கூடிய அந்த பகுதியை மீண்டும் இரண்டாக பிரிக்கிறார், இரண்டாக பிரித்து சுமத்திரைக்கு கொடுக்கிறார், மீதி ஒரே ஒரு பாகம் எஞ்சி இருக்கிறது அதையும் சுமத்திரைக்கு கொடுத்து விடுகிறார் என்று வால்மீகி வரும். கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வருகிறது என்றால், அவன் முதல்லையே மூன்று பாகமாக பிரித்து விடுகிறான், அந்த பாயசத்தை மூன்றாக மூன்று சமபாகமாக பிரித்து மூன்று மனைவியருக்கும் கொடுத்து விடுகிறான். அப்படி பிரிக்கும் போது அதை அப்படி அவன் மூன்று பாகங்களாக பிரிக்கும் போது அதில் உதிரும் அல்லவா, உதிர்ந்த பகுதிகள் கொஞ்சம் மிஞ்சும் அல்லவா, அப்படி பிரிக்கும் போது சில சிந்தி சிதறும் அல்லவா, அப்படி மீதி இருக்கக்கூடியதை கடைசியில் ஒன்று சேர்த்து திரட்டி அதை மீண்டும் சுமத்திரைக்கு கொடுத்தான் என்று கம்பராமாயணம். இது இந்த பாயாச பங்கீடை குறித்த மூல நூலுக்கும் கம்பராமாயணத்துக்கும் உள்ள வேறுபாடு, முக்கியமான வேறுபாடு. இது மட்டுமல்ல, இது கம்பராமாயணத்திற்கும் வால்மீகி ராமாயணத்திற்கும் மட்டுமே உள்ள பேதம் அல்ல, இன்னும் வெவ்வேறு ராமாயணங்களில் வெவ்வேறு விதமாக இந்த பாயச பங்கீடு சொல்லப்பட்டிருக்கு. வால்மீகி ராமாயணத்தின்படி பார்த்தால் முதலில் கோசலைக்கு கொடுக்கிறான், அடுத்து அவன் சுமத்திரைக்கு கொடுக்கிறான், அடுத்து அவன் கைகேயிக்கு கொடுக்கிறான், மூன்றாவது தான் கைகேயிக்கு கொடுக்கிறான் என்று வருகிறது வால்மீகி ராமாயணம். அந்த வால்மீகி ராமாயணத்தின்படி பார்க்கும்போது கைகேயி தான் அவனுக்கு இளைய மனைவி, மூன்றாவது தாரம் இளைய மனைவி என்பது போல அர்த்தம் வருகிறது. அதனால் கம்பராமாயணப்படி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் முதலில் கோசலைக்கு கொடுக்கிறான், இரண்டாவது கைகேயிக்கு கொடுக்கிறான், மூன்றாவது தான் சுமத்திரைக்கு கொடுக்கிறான் என்று வருகிறது. ஆக சுமத்திரை தான் இளைய மனைவி என்பது போல கம்பராமாயணத்தில் வருகிறது. இது எல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள், இரண்டு ராமாயணங்களுக்கும் இடையே உள்ள சின்ன சின்ன வித்தியாசம். இது மூல நூலுக்கும் வழி நூலுக்கும் அடிப்படையில் வரக்கூடிய வித்தியாசங்கள் அடிப்படையில் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் வருகின்றன. இப்படி வித்தியாசங்கள் அமைத்து பின்னால் வரக்கூடிய கவிஞர்கள் பாடலாம் என்பதற்கு இலக்கணம் இடம் கொடுத்திருக்கிறது என்பதனால் அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு கம்பர் இப்படி வித்தியாசப்படுத்தியிருக்கிறார். கம்பர் அவருக்கு இப்படி பிரிப்பதுதான் சரியாக அவருக்கு பட்டிருக்கலாம், ஒரு தர்க்கபூர்வமாக நியாயமாக பட்டிருக்கலாம், அந்த அடிப்படையில் இப்படி பிரித்து கொடுத்ததாக கம்பர் பாடி இப்படி ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி பாயசத்தை கொடுத்த பிறகு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. ரெண்டு ராமாயணத்திலும் சுபத்திரை என்பவள் இரண்டாவது முறையும் பாயசம் பெறுகிறது. அப்படி அவள் இரண்டாவது முறையும் பாயசம் பெறுவதனால் அவளுக்கு மட்டும் இரண்டு பிள்ளைகள் கிடைக்கும். கோசலைக்கு ராமன் பிறக்கிறான், கையேயிக்கு பரதன் பிறக்கிறான், சுமித்திரைக்கு இரண்டு பேர் பிறக்கிறார், லட்சுமணனும் சத்ருக்கனனும் பிறக்கிறார். ஏனென்றால் சுமித்திரை இரண்டு முறை பாயசம் பெறுபவளாக இருக்கிறார், அதனால் அவளுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறப்பதாக வருகிறது. அதை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு இராமாயணங்கள் சொல்லியிருக்கின்றன. இன்னும் சில இராமாயணங்களில் யாருக்கு யார் பிறந்தார்கள் என்பதையே மாற்றி சொல்லப்பட்டதெல்லாம் இருக்கிறது. அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டிய தேவை, அது வித்தியாச வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது தேவையில்லை. அடிப்படையில் நாம் வால்மீகி ராமாயணத்தையும் கம்ப ராமாயணத்தையும் ஒப்பிட்டால் போதும், மற்ற ராமாயணங்களை அதிகமாக ஒப்பிட்டால் குழப்பங்கள் தான் வரும். வெவ்வேறு ராமாயணங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது நமக்கு தேவை. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கோசலைக்கு ராமன் பிறக்கிறான், யாருக்கு யார் பிறக்கிறார்கள் என்பதில் வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்திற்கும் வித்தியாசம் இல்லை, அது ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த பாயாச பங்கீடு மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கு, மற்றபடி யாருக்கு யார் பிறக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இரண்டு ராமாயணங்களுக்கு இல்லை. கோசலைக்கு ராமன் பிறக்கிறான், கையேயிக்கு பரதன் பிறக்கிறான், சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்ருகணனும் பிறக்கிறான். அந்த பிறப்பை பற்றிய பகுதியாகத்தான் இந்த அவதார படலம். இதில் இந்த பாடல், இந்த 28வது பாடல் ராமன் பிறந்த அந்த சமயத்தை பற்றி கூறியது. ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையும் ஆயிரும் பூவி மகள் மகிழ்வின் ஓங்கிட எய்ப்புணர் பூசமும் பின்னுலோர் புகழ் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே. அந்த தகுந்த காலம் வந்து சேரும் போது பூமாதேவி மகிழ்ச்சி அடையும்படி புனர்பூச நட்சத்திரமும் கர்க்கடக ராசியும் மிகவும் மகிழ்ச்சியால் கொள்ளும்படி ராமன் பிறந்தான் என்பதை சொல்லியிருக்கிறார். அவன் பிறந்தான் என்பதை அடுத்த பாடலில் வருகிறது, அவன் பிறந்த செய்தி. இது அடுத்த பாடலினுடைய முதல் பகுதியாக அமைந்திருக்கும். இந்த இரண்டு பாடல்களும் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய பாடல்கள், 28வது பாடலும் 29வது பாடலும். இதில் 28வது பாடல் என்பது அப்போது என்ன கிரகங்கள் நடப்பில் இருந்தன, என்ன காலம் இருந்தது என்பதை சொல்லியிருக்கிறார், கால சூழ்நிலையை சொல்லியிருக்கிறார். அப்போது புனர்பூச நட்சத்திர நடப்பில் இருந்தது, கடக லக்கணம் நடந்து கொண்டிருந்தது, அவையெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றன, எழுந்து துள்ளுகின்றன. தாங்கள் தங்களுடைய அந்த காலகட்டம் நடக்கும் போது ராமனுடைய அவதாரம் நடந்தது என்பதனால் அவையெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றன, அதை சொல்கிறார். தேய் புனர் பூசமும் விண்ணுள்ளோர் புகழ் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே, இவையெல்லாம் மகிழ்ந்து எழுந்து துள்ளுகின்றன. ஏனென்றால் தங்களுடைய காலகட்டத்தில் அந்த அவதாரம் நடக்கிறது என்பதனால் அவையெல்லாம் எழுந்து துள்ளுகின்றன, மகிழ்ச்சியால் பூரித்து அந்த துள்ளல் அவர்கள் அவைகளுக்கு ஏற்படுகின்றன என்று சொல்லுவார். இவை மட்டுமல்ல, இந்த புனர்பூச நட்சத்திரம் மட்டுமல்ல, கர்க்கடக லக்னம் மட்டுமல்ல, ஆயிரும் புவி மகள் மகிழ்வின் ஓங்கிடம், புவி மகள் பூமாதேவி கூட மகிழ்ச்சியால் மிகுந்த ஒரு நிலையை அடைகிறாள் என்று சொல்லியிருக்கிறார் கம்பர். ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையில் ஆயிரும் புவி மகள் மகிழ்வின் ஓங்கிட பேய் புனர் பூசமும் விண்ணுள்ளோர் புகழ் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே. புனர்பூசம் நட்சத்திரம் என்பதற்கு வேய் என்ற ஒரு அடையும் சேர்த்திருக்கிறார். வேய் என்பதே புனர்பூச நட்சத்திரத்திற்கான இன்னொரு பெயர், வேய் என்று புனர்பூச நட்சத்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இருக்கிறது. அதனால் வேயாகிய புனர்பூசம் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வேய் என்பதை அலங்காரம் அலங்காரமாகிய புனர்பூசம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேய்தல் என்றால் அலங்கரித்தல் என்ற பொருளில் இருக்கிறது அந்த வார்த்தை. எனவே அலங்காரமான புனர்பூசம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் வேய் என்பதை புனர்பூசத்திற்கான இன்னொரு பெயராக எடுத்துக்கொண்டு வேய் என்ற பெயரை உடைய புனர்பூசம் என்று. அடுத்து விண்ணுளோர் புகழ் தூய கர்க்கடகம், அந்த கர்க்கடக இலக்கணம் தேவர்களாலும் புகழப்படக்கூடிய ஒரு லக்கணமாக இருக்கு, அந்த லக்கணமும் எழுந்து மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. அப்படி சொல்ல, ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து, அடுத்த பாடலில் தொடர்கிறது, இந்த தொடர்ச்சியாக அது அமைகிறது. இந்த பாடலினுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடல், ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுற பயந்தனள் திறம் கொள் கோசங்கி. கோசலை பயந்தனள், பயந்தனள் என்றால் பெற்றெடுத்தாள். யாரை பெற்றெடுத்தாள் என்றால் கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை. ராமன் முகில் போன்ற வண்ணம் உடையவனாக இருக்கிறார். அருமையான முகிலினுடைய கொழுந்து பகுதி, அதாவது அந்த மேகத்தினுடைய நுனி பகுதி என்ன வண்ணமாக இருக்குமோ அந்த வண்ணத்தில் ராமன் இருக்கிறான். அப்படிப்பட்ட சோதிமயமான அவனை திருவுற பயந்தனர். திருவுற, திரு என்றால் செல்வம், சிறப்பு என்றெல்லாம் பல பொருள் தரக்கூடிய வார்த்தை. இந்த உலகத்திற்கெல்லாம் செல்வமும் சிறப்பும் கிடைக்கும்படியாக அவள் பெற்றெடுத்தாள். திறம் கொள் கோசலை, நல்ல திறமை மிக்க கோசலை பெற்றெடுத்தாள் என்று சொல்லுகிறார். அந்த கடைசி இரண்டு வரிகளும் அதை சொல்லுகின்றன. அருமுகில் போன்ற வண்ணமுடையவனாகிய அந்த ராமனை உலகத்திற்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும்படியாக கோசலை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி. அந்த ராமன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை. அவன் ஒரு காலத்தில் தன்னுடைய வயிற்றில் உலகையெல்லாம் அடக்கியவன். அது எப்போது என்றால் பிரளய காலத்தில், உலகெல்லாம் ஒடுங்குகின்ற காலம், இல்லாமல் போகின்ற ஒரு காலம். அப்போது அவர் திருமால் தான் இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றில் அடக்குகிறான் என்பது வைணவம் சொல்லக்கூடிய கருத்து. இந்த உலகம் எல்லாம் திருமாலினுடைய வயிற்றில் ஒடுங்கி விடுகின்றன. அப்போது உலக இயக்கம் எல்லாம் நின்று போய்விடுகின்றன. அவை அனைத்தும், அந்த உலகம், உலகத்து உயிர்கள் எல்லாம் திருமாலினுடைய வயிற்றில் போய் அடங்கி விடுகின்றன. அப்படி பிரளய காலத்தில் தன்னுடைய வயிற்றில் எல்லாவற்றையும் ஒடுக்கக்கூடியவனாகிய, அடக்கி வைத்திருக்கக்கூடியவனாகிய அந்த திருமாலை தன்னுடைய வயிற்றில் அடக்கி வைத்திருக்கிறாள். போஸ் அடக்கி வைத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துடன் அவனை பெற்றெடுக்கிறாள் என்று கம்பர் சொல்கிறார். ஒரு நயம்பட சொல்கிறார். உலகத்தையெல்லாம் தன்னுடைய வயிற்றில் அடக்கி இருப்பவன், ஒரு காலத்தில் அடக்கி, பிரளய காலத்தில் அடக்கி வைத்திருப்பவனாகிய அந்த திருமாலை தன்னுடைய வயிற்றில் அடக்கி வைத்திருந்து கோசலை பெற்றெடுத்தாள் என்று கவித்துவம் பொதிய இந்த பாடலை கம்பர் பாடியிருக்கிறார். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை. ஒரு பகல் என்பது ஒரு காலம் என்பதை என்று வருகிறது, ஒரு காலம் என்பதை குறிக்கிறது. பகல் என்பதை பொதுவாக நாம் சூரியன் உதயமாகும் காலத்திலிருந்து சூரியன் மறையும் காலம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியை நாம் பகல் என்று ஒரு நடைமுறையில் பயன்படுத்துகிறோம். ஆனால் பகல் என்பது ஒரு நாள் முழுவதையும் குறிக்கக்கூடியதாகவும் வரும். காலம் பொதுவாக காலம் என்ற பொருளிலும் வரும். இங்கு காலம் என்ற பொருளில் வந்திருக்கு. காலம், ஒரு பகல் என்றால் ஒரு காலம். அது என்ன காலம் என்றால் பிரளய காலம். பிரளயம் நடக்கும் அல்லவா, உலகமெல்லாம் அழியக்கூடிய, இல்லாமல் போகக்கூடிய அந்த காலம். அந்த காலத்தில் உலகத்தை எல்லாம் உதரத்துள் பொதிந்து, உதரம் என்றால் பயிறு என்றார். இந்த உதரம் என்ற வார்த்தையையும் உதிரம் என்ற வார்த்தையையும் சிலர் குழப்பிக் கொள்கிறார்கள். உதிரம் என்றால் ரத்தம் என்று பொருள், உதரம் என்றால் பயிறு என்று பொருள். இந்த உதரம் என்பதை நம்மை அறியாமல் நாம் பல இடங்களில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது எங்கு பயன்படுத்துகிறோம் என்றால் மறைமுகமாக பயன்படுத்துகிறோம். உதாரணமாக சகோதரன், சகோதரி என்ற வார்த்தையை அனைவரும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அந்த சகோதரன் சகோதரி என்றால் என்ன பொருள் என்றால், சக உதரத்தில் பிறந்தவன் சகோதரன், சக உதரத்தில் பிறந்தவள் சகோதரி. உதரம் என்றால் வயிறு, ஒரே வயிற்றில் பிறந்தவளை சகோதரை சகோதரி என்று சொல்கிறோம், பிறந்தவனை சகோதரன் என்று சொல்கிறோம். அந்த உதரம் என்பதில் இருந்துதான் அந்த சகோதரன், சக சகோதரி என்ற வார்த்தைகள் வருகிறது. சக உதரத்தில் பிறந்தவர், அதாவது ஒரே உதரத்தில் பிறந்தவர், சக உதரம், உதரம் கூட பிறந்தவள் என்பதை குறிக்கும் விதமாக சகோதரி என்றும் சகோதரன் என்றும் உதரம் என்றால் வயிறு, உதிரம் என்றால் ரத்தம். அது வேறு வார்த்தை, இது வேற வார்த்தை. நிறைய பேர் இதை வித்தியாசப்படுத்தாமல் ஒன்று என்று கருதி கொண்டு உதரம் என்பதே தவறு என்று நினைத்துக் கொண்டு உதரம் என்று வரக்கூடிய இடங்களை எல்லாம் உதிரம் என்று மாற்றி சொல்பவர்கள் எல்லாம் அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த உதரம் என்ற வார்த்தை தமிழ்தாய் வாழ்த்தில் கூட வரும். இங்கு தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக உள்ள பகுதியை நீங்கள் கொடுத்தீர்களே என்றால் இப்போது உள்ள தமிழ்தாய் வாழ்த்து, அதாவது அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட தமிழ்தாய் வாழ்த்தில் சில பகுதிகள் விடுபட்டு இருக்கின்றன. அதனுடைய முழு பகுதியையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு வாசகம் வரும். கன்னடமும் கழி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடும் என்று ஒரு வாசகம் வருகிறது. தமிழ் தாயினுடைய வயிற்றில் இருந்துதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு ஆகிய மொழிகள் பிறந்தன என்பதை அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் சுந்தரம்பிள்ளை தெரிவித்திருக்கிறார். கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு ஆகிய மொழிகள் எல்லாம் தமிழ்தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்தன என்று தெரிவித்தார். அதாவது தமிழில் இருந்துதான் இந்த மொழிகள் வந்தன என்பதை அவர் அபீதமாக குறிக்கிறார். அந்த பகுதியில் அவர் உன் உதரத்து உதித்தெழுந்தே என்று சொல்கிறார். உன் உதரத்து, உன்னுடைய வயிற்றில் உதித்தன, இந்த மொழிகள் எல்லாம் உன்னுடைய வயிற்றில் உதித்தன என்று அவர் குறிப்பிடுகிறார். அங்கு உதரம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை பலரும் பாடும்போது, இந்த முழுமையான தமிழ்தாய் வாழ்த்தை பாடும்போது பலரும் மாற்றி பாடிவிடுகிறார்கள். உதரம் என்பது தவறு என்பது போல கருதி கொண்டு உதிரம் என்று பாடிவிடுகிறார்கள். அது அப்படி பாட வேண்டிய தேவையில்லை. உதரம் என்பதுதான் சரியான வார்த்தை. அங்கு உதரம் என்றால் பயிறு என்றும் அந்த பொருளில் தான் இங்கு வந்திருக்கிறது. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து, ஒரு காலத்தில் இந்த உலகத்தையெல்லாம் தன்னுடைய வயிற்றில் அடக்கி வைத்திருந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை, அரிய வேதங்களுக்கு கூட உணர முடியாமல் இருக்கக்கூடிய அவனை, அந்த திருமாலை அஞ்சன கரும் முகில் பொழுந்து எழில் காட்டும் சோதியை, அஞ்சன கரும் அஞ்சனம் என்றால் மை, மை அஞ்சன மை என்ற மை இருக்கிறது. அஞ்சனம் என்றால் மை, கருப்பாக இருக்கும் அல்லவா மை, வண்டியில் எல்லாம் இருக்கக்கூடிய மை, கண்களுக்கு தீட்டக்கூடிய மையை அஞ்சனம் என்று சொல்லுவார். அது கரு நிறத்தில் இருக்கும். கண், கண்ணுக்கு தீட்டக்கூடிய, புருவத்திற்கு தீட்டக்கூடிய, கண் இமைகளுக்கு தீட்டக்கூடிய அந்த மையை அஞ்சனம் என்று சொல்லுவார். அந்த அஞ்சன மை போன்ற நிறத்தில் இருக்கக்கூடிய திருமால் அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். அஞ்சன கரும் முகில் பொழுந்து எழில் காட்டும் சோதி, அஞ்சன மையை போலவும் கரிய முகிலினுடைய நுனி பகுதியை போலவும் அழகை காட்டக்கூடிய, வண்ணத்தை காட்டக்கூடிய சோதிமயமான அந்த ராமனை திரு உற பயந்தனள் திறங்கொள் போஷனை, இந்த உலகத்திற்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும்படியாக, திரு கிடைக்கும்படியாக, திரு உர செல்வம் வந்து சேரும்படியாக, சிறப்பு வந்து சேரும்படியாக பயந்தனள், பயந்தனள் என்றால் பெற்றெடுத்தாள் என்ற பொருளில் வருகிறது. பயத்தல் என்றால் பெற்றெடுத்தல், பெற்றெடுத்தாள் திறங்கொள் கோசலை, கோசலை பெற்றெடுத்தாள். ஆக ராமன் பிறந்த செய்தி இந்த இரண்டு பாடலிலும் சொல்லப்பட்டது. ராமன் பிறக்கும் போது புனர்பூச நட்சத்திர, புனர்பூச நட்சத்திரம் நடப்பில் இருக்கிறது, கடக லக்கினம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவை இரண்டும் மகிழ்ச்சியால் துள்ளுகின்றன. பூமாதேவியும் மகிழ்ச்சி அடைகிறாள். அப்படி இவையெல்லாம் மகிழ்ச்சி அடைய திருமாலை தன்னுடைய வயிற்றில் ராமனாக பெற்றெடுக்கிறாள் கோசலை. அந்த திருமால் எப்படிப்பட்டவன் என்றால் உலகத்தையெல்லாம் தன் வயிற்றில் அடைக்கக்கூடியவன், பிரளய காலத்தில் உலகத்தையெல்லாம் தன் வயிற்றில் அடக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட திருமாலை தன்னுடைய வயிற்றில் அடக்குகிறாள் கோசலை. அப்படியானால் அவளுடைய அந்த தாய்மையின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். உலகத்தையெல்லாம் தன் வயிற்றில் அடக்கக்கூடியவனை தன்னுடைய வயிற்றில் ஒரு தாய் அடக்கி இருக்கிறாள் என்றால் அந்த தாய் எவ்வளவு சிறப்புக்குரியவள். அதை கம்பர் இங்கு சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். அப்படி கோசலை ராமனை பெற்றெடுத்தாள் என்று இந்த இரண்டு பாடல்கள் கம்பர் தெரிவித்திருக்கிறார். இதுதான் இந்த பாடல்களின் மூலம் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா ஆயிடை பருவம் வந்தடைந்த எல்லையின் முதல் வரி அதோடைய அர்த்தம் அந்த அந்த அந்த சமயத்தில் என்றால் ஆயுள் இடை என்றால் அந்த அந்த இடை இடை அந்த சமயத்தில் ஆ கூட்டல் இடை இடை என்றால் சமயம் ஆ என்றால் சுற்றுச்சொல் அது ஆ கூட்டல் இடை சேரும் போது ஆ இடை என்பது அவ்விடம் இவ்விடம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா என்று சுற்றுச்சொல்லை பல இடங்களில் பயன்படுத்துகிறோம் அல்லவா அப்ப என் இப்ப என் அ என்பது சுற்றுச்சொல் ஆ என்பது சுற்றுச்சொல் அந்த சுற்றுச்சொல் இடை என்பதோடு சேரும் போது அது நெடிலாக மாறி ஆ இடை என்று மாறும் சரி இடை என்பது அந்த இடத்தில் என்று கூட நாம் பொருள் அந்த இடத்தில் என்றால் இங்க அந்த அயோத்தியில் என்று கூட பொருள் அல்லது இடை என்பதற்கு அந்த சமயத்தில் என்று கூட நாம் இடை சரி அதே போல் எல்லையின் இங்க எல்லை எந்த எல்லையை குறிக்கிறது அதாவது அந்த வயிற்றில் இருந்து கரு முதிர்ந்து அதை பெற்றெடுக்கக்கூடிய அந்த கால எல்லை அது பிறக்கக்கூடிய ஒரு எல்லை வந்து சேரும் அல்லவா எல்லை என்பது அந்த முடிவு காலம் வயிற்றில் இருந்து அது பிறப்பதற்கான காலம் வந்து சேரக்கூடிய அந்த முடிவு காலம் வயிற்றில் இருப்பதற்கான முடிவு கால எல்லையை அடைந்த எல்லை சரி ஐயா அதே போல் இந்த கால நேரத்துல ஒரு கேள்வி ஐயா இந்த தூய கற்கடகம்னு சொல்றார் கம்பர் அந்த கற்கடகம் வந்து லக்னத்தை தான் குறிக்குதா ஐயா லக்னம் ராசி ராசியையும் குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அடுத்த பாடலில் சொல்லும் போது அதாவது ராமன் பிறந்ததும் பிறந்த லக்னமும் ராசியும் ஒன்றுதான் அவன் பிறந்த ராசி கடகம் பிறந்த லக்னமும் கடகம் அது சிலருக்கு ஒன்றாக வரும் சிலருக்கு வெவ்வேறாக வரும் அடுத்த பாடலில் பரதன் பிறந்ததை பற்றி சொல்லும் போது பூச நட்சத்திரத்திலும் மீனமும் பூசமும் மீனமும் பொலியே என்று சொல்கிறார் பூசம் என்பது நட்சத்திரம் பூசம் வந்து கடக ராசியில் தான் இருக்கிறது ராசியைத்தான் அவர் குறிப்பிடுவதாக இருந்தால் பூசமும் கடகமும் பொலியே என்று சொல்லியிருப்பார் அடுத்த பாடலில் இவனை பரதனை பற்றி சொல்லும் போது அப்படி சொல்லியிருப்பார் ஆனால் பரதனை பற்றி சொல்லும் போது பூசமும் மீனமும் பொலியே என்று சொல்லும் போது பூச நட்சத்திரம் கடக ராசியில் உள்ள பூச நட்சத்திரத்தை சொல்கிறார் மீனம் என்று தனியாக சொல்லுவதனால் மீனம் என்பது தனி ராசி அதற்கும் பூசத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது ராசியில் வராது அப்ப அது லக்னத்தில் தான் வரும் அதனால் இங்கும் அவர் லக்னத்தை தான் சொல்லி இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள இங்கு அவர் ராசியை சொல்லவில்லை லக்னம் தான் சொல்லி ராசியும் லக்னமும் ஒன்றுதான் இருந்தாலும் லக்னத்தை தான் சொல்லி இருக்கிறார் சிறப்பு அவனுடைய ராசியும் லக்னமும் ஒன்றுதான் கடக லக்னம் கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் நாம் ஏன் லக்னத்தை சொல்லி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்கிறோம் என்றால் அடுத்த பாடலில் இவனை பற்றி சொல்லும்போது யாரை பற்றி பரதன் பரதனை பற்றி சொல்லும் போது அவனுடைய லக்னத்தை குறிப்பிடுவதனால் இங்கு லக்னத்தை குறிப்பிடுவதாகவே நாம் சரி ஐயா அதே போல் பரதன் ராசி என்பது ஒரு நாள் முழுக்க இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ராசி என்பது இரண்டே கால் நாள் இருக்கும் கடக ராசி என்றால் ஒரு இரண்டே கால் நாள் தொடர்ச்சியாக இருக்கும் இரண்டே கால் நாள் பிறப்பவர்கள் எல்லாம் அந்த அந்த காலகட்டத்துக்குள் பிறப்பவர்கள் எல்லாம் ஒரே ராசியில் தான் பிறப்பார்கள் ஆனால் லக்னம் என்பது 2 மணி நேரம் தான் நடப்பியும் ஒரு நாளில் 2 மணி நேரம் தான் ஒரு லக்னம் நடப்பியும் அது ஒரு மிக குறுகிய காலகட்டம் 2 மணி நேரம் ராசி என்பது ஒரு நீண்ட காலம் வித்தியாசம் இருக்கு சரி ஐயா ஐயா அதே போல் பரதன் பரதன் தான் தசரதன் இரண்டாவது மகனா ஐயா ஏன்னா கைகேயி வந்து மூன்றாவது மனைவின்னு சொன்னீங்கள் கைகேயி இவனுடைய இது வால்மீகி ராமாயணத்தின்படி 3வது மனைவியாக காட்டப்படுகிறது இளைய இளைய மனைவியாக ஆனால் கம்பராமாயணத்துப்படி 2வது மனைவியாகத்தான் சரி ஐயா அதே கம்பராமாயணத்தின்படி 2வது பிறப்பவன் பரதன் அதில் மாற்றுக்கிறது கம்பராமாயணத்திற்கு நிகழ்வாக இருக்கும். இரண்டாவது பிறப்பவன் பரதன். சரி, இலக்குவன் வந்து மூணாவது. ஆமா, இலக்குவன் மூணாவது, சத்ருக்கனன் நாலாவது. சரி. நட்சத்திரம் சொல்லும் போதே நமக்கு ராசியும் தெரிஞ்சுவோம். நட்சத்திரம் ஆனால் சில நட்சத்திரங்கள் ரெண்டு ராசிகளில் இருக்கும். ஒரு புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கிறார். புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் மூன்று அங்கங்கள் அதற்கு முந்தைய ராசியில் இருக்கும், கடக ராசியில் இருக்கும், மிதுன ராசியில் இருக்கும். புனர்பூசத்தின் முதல் மூன்று பாகங்கள் மிதுன ராசியில் இருக்கும். நான்காவது பாகம்தான் கடகராசியில் இருக்கும். ஆகவே ராமன் பிறந்தது கடக ராசி, கடக லக்னம், ராசி கடகம் என்பதனால் அவர் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் என்று நாம் தீர்மானமாக எடுத்துக்கொள்ளும். சரி ஐயா. அதில் வால்மீகி ராமாயணத்தில் கிரக அமைப்புகள் எல்லாம் விரிவாக சொல்லப்படும். இதில் கூட கிரக அமைப்பு சொல்லப்பட்ட பாடல் இருக்கிறது. கம்பராமாயணத்தில் கூட கிரக அமைப்பு சொல்லப்பட்ட பாடல் இருக்கிறது. அதை சிலர் இடைச்செருகள் என்று அந்த பாடலை ஒதுக்கி விடுவார்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இடம்பெற்றிருக்கின்றன, அவருடைய அந்த ஜாதக அமைப்பு சொல்லக்கூடிய பாடல் கம்பராமாயணத்திலும் இருக்கு. ஆனால் அந்த பாடலை இங்கு இவர் இந்த தொகுப்பாசிரியர் சேர்க்கவில்லை. பாடல் இருக்கிறது, ஆனால் பொதுவாக அந்த பாடலை அது ஒரு இடைச்செருகள், பிற்காலத்தில் வந்தவர் சேர்த்தது, கம்பரர் பாடிய பாடலாக அது இருக்க முடியாது என்ற ஒரு கருத்து இருப்பதனால் அதை பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் சில பதிப்புகளில் இது ராமனுடைய ஜாதகத்தை சொல்லக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கு. எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கின்றன பாடல் இருக்கின்றது. சிறப்பு. வேற ஏதும் கேள்வி இல்லைன்னா அடுத்த பாடல் போகலாம். வேற யாருக்கும் எந்த சந்தேகம்? அடுத்து பரதன் பிறந்ததை பற்றி சொல்லக்கூடிய ஆசையும் விசும்புத்து அமரர் ஆர்த்தெழுவர் வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் பொழிய நல்கினாள் மாசரு கேகையன் மாது மைந்தர். இதில் மாசரு கேகையன் மாது என்பது கையை குறிக்கும் சொற்றொடர். கேகைய நாட்டில் பிறந்தவள் அவள். கேகையன் என்பது கேகைய நாட்டை ஆளக்கூடிய மன்னனை குறிக்கிறது. அந்த அவனுக்கு பிறந்தவள் என்பதனால் கைகையை பற்றி சொல்லும்போது கேகையன் மாது என்று கம்பர் குறித்திருக்கிறார். கேகையை நாட்டை ஆளக்கூடிய வேந்தனுக்கு மகளாக பிறந்தவள் அவள் என்பதனால் கேகையன் மாது என்று கைகையை குறித்திருக்கிறார். மாசரு கேகையன் மாது, குற்றமற்ற கேகையன். மாசரு, மாசரு என்றால் குற்றமற்ற என்று அர்த்தம். மாசு என்றால் குற்றம். அந்த வார்த்தை இப்போது கூட நடைமுறையில் சொல்லக்கூடிய வார்த்தை. காற்று மாசடைகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். மாசு என்றால் அவளுக்கு குற்றம் என்றெல்லாம் பொருள். மாசரு பொன்னே வளம்புரி விட்டே என்று சிலப்பதிகாரத்தில் வரும் அந்த வார்த்தை, அந்த வாச அந்த சொற்றொடர் மிகவும் பிரபலமான சொற்றொடர். அதை எடுத்து திரை இசை பாடல்களில் எல்லாம் கையாண்டுகிறேன். அதுக்கு மூலம் சிலப்பதிகாரம் தான். முதலில் இடம்பெற்றது மாசரு பொன்னே என்று மிக பழங்காலத்திலேயே அந்த சொற்றொடர் வந்து அதை அப்படியே திரை இசை பாடல்களில் எல்லாம் பயன்படுத்தி மாசரு பொன்னே, மாசரு பொன்னே வருக, பழம்புலி முத்தே வருக என்று ஒரு திரை இசை பாடல் இருக்கு. அதே போல மாசரு நிலவே நம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே என்று பழைய பாடல். அந்த சொற்றொடர் மிக பிரபலமாக பல கவிஞர்களால் கையாளப்பட்டது. இங்கு கம்பர் மாஷரு கை கேகையன் மாஷரு உச்சமற்ற என்றார். உச்சமற்ற கேகைய நாட்டை ஆளக்கூடிய அந்த வேந்தனுடைய மகள் கைகை, அவள் ஒரு பைந்தனை பெற்றெடுக்க, அவள் பெற்றெடுக்கும் போது பூசமும் மீனமும் பொழிய என்று கம்பர் சொல்கிறார். பூசமும் மீனமும் பொழிவாக அந்த கட்டத்தில் ஆளுகையில் இருக்கிறது. பூசம் என்பது கடகராசியில் உள்ள நட்சத்திரம், மீனம் என்பது இங்கு லக்கணத்தை. ஆக கடகராசியில் மீன லக்கணத்தில் பரதன் பிறந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். பொழிய நல்கினாள், யாரை நல்கினாள் என்றால் பரதனை நல்கினாள். இந்த பேர் பரதன் ராமன் எல்லாம் பேர் சூட்டிய சூட்டப்பட்டதெல்லாம் பின்னாடி, இது அவர்கள் இவர்கள் பெற்றெடுத்தார்கள், இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று மட்டுமே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் சொல்லப்படவில்லை. இவர்களுக்கு பெயர் சூட்டுவது பின்னால், அது பெயர் சூட்டக்கூடிய செய்தியை சொல்லக்கூடிய பாடல்கள் பின்னால் வருகின்றன. அந்த பாடல்கள் எல்லாம் இந்த தொகுப்பில் இல்லை, ஆனால் கம்பராமாயணத்தில் பெயர் சூட்டக்கூடிய பாடல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நாம் பரதனை பெற்றெடுத்ததாக நாம் அந்த கதை நமக்கு தெரியும் என்பதனால் இங்கு பெயர் சொல்லப்படாவிட்டாலும் பரதன் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு கதை முன்னமே தெரியும் என்பதனால் எடுத்துக்கொள்கிறோம். கதை முன்பமே தெரியாதவர்கள் அந்த கம்பராமாயணத்தை முழுமையாக படிக்கும் போது வரிசையாக சொல்லி வருவார். கோசலை ஒருவனை பெற்றெடுக்கிறாள், இது கையகி ஒருவனை பெற்றெடுக்கிறாள், சுமத்திரை இரண்டு பேரை பெற்றெடுக்கிறாள், அவர்களுக்கு இன்னென்ன பெயர் சூட்டப்பட்டது என்று வரிசையாக சொல்லி வருவார். அந்த கதை தொடர்ச்சியாக வரும். இது ஒரு தொகுப்பு நூலாக இருப்பதனால் அந்த தொடர்ச்சியை நாம் இந்த தொகுப்பு நூலில் பார்க்க முடியும். நமக்கு கதை ஏற்கனவே எல்லோருக்குமே ஓரளவு தெரிந்த கதை என்பதனால் இதை நாம் அந்த தெரிந்த அந்த கதையையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த பாடல்களை நாம் வரிசையாக பார்த்து கொண்டோம். இங்கு பூசமும் மீனமும் பொழிய நல்கினாள் பாசரு கேகையன் மாது மைந்தன் கையை, அந்த பூச நட்சத்திரமும் மீன லக்கணமும் கூடிய ஒரு நாளில் பரதனை பெற்றெடுக்கிறார். அப்படி பெற்றெடுக்கும் போது ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆர் தழுவர். ஆசை என்ற சொல் என்பது இங்கு திசையை குறிக்கும் விதமாக வந்தது. ஆசை என்பது இப்போது விருப்பம் என்ற பொருளில்தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும். ஆசை என்றால் விருப்பம் என்ற பொருளில் பரவலாக நாம் பயன்படுத்திக்கிறோம். அதனால் ஆசை என்பதற்கு திசை என்ற ஒரு பொருள் இருக்கும். ஆசையும் விசும்பு நின்று அமரர் ஆர் தழுவர். ஆசை என்றால் திசை, விசும்பு என்றால் ஆகாயம். திசைகளிலும், அதாவது எட்டு திசைகளிலும் ஆகாயத்திலும் நின்று தேவர்கள் எல்லாம் ஆர்த்து எழுத, பரதன் பிறக்கும் போது இந்த திசைகளிலும் ஆகாயத்திலும் நின்று கொண்டு தேவர்கள் எல்லாம் வாழ்த்தி ஆரவாரம் செய்கிறார்கள். ஒரு சிறந்த பிறப்பு பிறக்கும் போது தேவர்கள் ஆரவாரம் செய்வார்கள் என்று சொல்லுவது ஒரு இலக்கிய மரபு. ஏனென்றால் ஒரு நல்ல பிறப்பு பூமியில் பிறக்கிறது, அதனால் தங்களுக்கு நன்மை வந்து சேரப்போகிறது என்பதை கருத்தில் கொண்டு அந்த தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்வார்கள். அதை இங்கு கம்பர் தெரிவிக்கிறார். ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆற்றல் திசைகளிலும் ஆகாயத்திலும் நின்று கொண்டு அந்த அமரர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்ய ஆசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற. ஆசவன் என்ற சொல் இந்திரனை குறித்து, அந்த தேவர்களின் தலைவனான இந்திரனை குறித்து. இந்திரன் முதலியவர்கள் எல்லாம் வணங்கி வாழ்த்துற, அந்த பரதனை வணங்கி வாழ்த்து சொல்ல, இப்படியாக பரதன் பிறந்தான், அந்த கையை பரதனை பெற்றெடுத்தாள் என்று கம்பர் சொல்லி. விசும்பு என்ற வார்த்தை ஆகாயத்தை குறித்து, இது திருக்குறளில் கூட இந்த சொல் வந்திருக்கிறது, விசும்பு என்ற சொல் வந்திருக்கிறது. இரண்டாவது அதிகாரமாகிய அந்த மான் சிறப்பு அதிகாரத்தில் விசும்பின் துளி வேளின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பறிது என்ற ஒரு திருக்குறளில் அந்த விசும்பு வந்திருக்கிறது. மழையை பற்றி சொல்லும் போது விசும்பின் துளி என்று சொல்கிறார். ஆகாயத்தில் இருந்து விழக்கூடிய துளி, அதை விசும்பின் துளி என்று சொல்லிட்டார். விசும்பு என்றால் ஆகாயம். இங்கு தேவர்கள் எல்லோரும் எட்டு திசைகளிலும் ஆகாயத்தில் நின்று கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து அந்த பரதனை வாழ்த்துகிறார், பிறந்த அந்த பரதனை வாழ்த்துகிறார்கள். அப்படி அவர்கள் எல்லாம் வாழ்த்த பூச நட்சத்திரமும் மீன லக்னமும் நடப்பில் இருக்க ஒரு மைந்தனை, பரதன் என்னும் அந்த மைந்தனை கைகேயி பெற்றெடுத்தார் என்று இந்த பாடல் சொல்லும். இது சந்தேகங்கள் இருந்த ஐயா, இந்த பூசமும் மீனமும் மீனமும் அப்படின்றது தான் பூக்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தமையா? பூசமும் மீனமும் புளிய. என்ன கேக்குறீங்க? பூக்கள். பூசம் பூசமும் மீனமும் புளிய அப்படின்றது கர்த்தன். பூசமும்னா எதை குறிக்கிறது? பூசமும் மீனமும் நட்சத்திரத்தை குறிக்கிறது. நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன அல்லவா, அது பூச நட்சத்திரம் ஒன்று. ராமன் பூசன். பிறந்தது புனர் பூசம். நமது பரதன் பிறந்தது பூசம். சரிங்க சரிங்க. புனர் பூச நட்சத்திரம் இந்திய நட்சத்திரம் பூசம், பூசம் புனர்பூசம் என்று வரும். பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பூசம், புனர்பூசம் பூசம் என்று வரும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அந்த 27 நட்சத்திரங்களில் ஒன்று பூசம். புனர்பூச நட்சத்திரத்திற்கு அடுத்து இருப்பதனால் ராமன் பிறந்த அன்றைய அடுத்த திறங்களிலேயே உடனே பிறந்தான் என்றல்ல, ரெண்டு பேருக்கும் இடையே கால இடைவெளி உண்டு. நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் அடுத்த நாளே பிறந்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள அப்படி அல்ல. நட்சத்திரம் தான் அடுத்த நட்சத்திரம் தவிர இரண்டு பேருக்கும் இடையே, பிறப்புக்கு இடையே கொஞ்சம் கால இடைவெளி. பூசம் நன்றி. என்பது நட்சத்திரத்தை, மீனம் என்பது லக்னத்தை. சரிங்க. நன்றி ஐயா. அடுத்த பாடல் இது லட்சுமணன் பிறந்ததை பற்றி சொல்லும். அழையவள் கருவுடை சைல கோபனும் கிளையும் அந்தரம் இசை கெழுமி ஆர்த்தெழு அழைபுயும் அழைப்புகும் அரவினோடு அளவன் வாழ்கூற இளையவன் பயந்தனள் இளைய மென்கொடி. இதில் இளைய மென்கொடி என்று சுமத்திரையை குறிப்பிடுகிறார் கம்பர். வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இளைய மென்கொடி, இளைய தாரம் என்பவள் கையேயி தான். ஆனால் இங்கு சுமத்திரையை தான் இளைய தாரமாக கம்பர் குறித்திருக்கிறார். இளைய மென்கொடி இளையவன் பயந்தனர். இளையவன் என்று சொல்லப்படுவது இங்கு லட்சுமணனை குறிக்கிறது. லட்சுமணனை பெற்றெடுத்தார். லட்சுமணன் பிறக்கும் போது என்னென்ன நடந்தது என்பதை முதல் 3 அடிகள் சொல்லுகின்றன. அலை அவள் தரு உடை சைல கோபமும் கிளையும் அந்தரம் இசை கெழுமி ஆற்றழு அலைபூவும் அறவினோடு அளவன் வாழ்கூட இளையவள் பயந்தனள் இளைய மென்கொடி. இதில் அலை அவள் தரு உடை சைல கோபன், சைல கோபன் என்ற வார்த்தை இந்திரனை குறிக்கும். சைலம் என்றால் மலை என்று அர்த்தம். சைல கோபன் என்றால் மலைகளை கோபித்தவன் என்று அர்த்தம். கோபன் என்றால் கோபத்தை உடையவன். சைல கோபன் என்றால் மலைகளின் மீது கோபத்தை உடையவன் என்ற அர்த்தத்தில் வருகிறது அந்த சொல். அது ஏன் இந்திரனே அந்த சொற்றொடர் குறிக்கிறது என்றால், ஒரு காலத்தில் மலைகள் எல்லாம் சிறகுகள் உடையவனாக இருந்தனவாம். இது புராணம் சொல்லக்கூடிய செய்தி, கொஞ்சம் ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி தான். மலைகளுக்கு சிறகுகள் இருந்தன. மலைகள் சிறகுகள் பெற்றிருந்த அந்த மலைகள் எல்லாம் அவ்வப்போது பறந்து பறந்து அங்கங்கே போகுமா. அப்படி பறந்து பறந்து போகின்ற மலைகள் பறந்து போய் ஏதாவது ஒரு இடத்தில், மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்தில் போய் அப்படியே மேலே அந்த மக்களின் மீது மீது போய் அமர்ந்து விடுமா. அப்படி அமர்ந்து விடுவதனால் உயிர்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருந்தன. எல்லோருக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதனால் இந்த மலைகளினுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று நினைத்த இந்திரன் அந்த மலைகளின் மீதெல்லாம் போர் தொடுத்து அந்த மலையினுடைய சிறகுகளை எல்லாம் அறுத்து விட்டதாக புராணம் சொல்லுகிறது. அப்படி அவன் அந்த சிறகுகளை எல்லாம் அறுத்த பிறகு அந்த மலைகள் எல்லாம் எங்கெங்கும் போக முடியாமல் அந்தந்த இடத்திலேயே அப்படி நிலையாக அமர்ந்து விட்டன. சிறகுகளை அவன் அறுத்து விட்டதனால், இந்திரன் அறுத்து விட்டதனால் அந்த மலைகள் எங்கும் போக முடியாமல் ஒரே இடத்தில் ஸ்திரமாக அப்படியே நிலை கொண்டு விட்டன என்று புராணம் சொல்லுகிறது. அப்படி மலைகளின் மீது கோபம் கொண்டு அந்த சிறகுகளை எல்லாம் அவன் அறுத்ததனால் இந்திரனுக்கு சைல கோபன் என்ற ஒரு பெயர் வந்தது. இங்கு இந்திரனே அந்த சொல்லால் கம்பர் குறித்திருக்கிறார், சைல கோபன் என்று சொல்லால் குறித்திருக்கிறார். மழை அவிழ் தரு உடை சைல கோபன், தரு உடை சைல கோபன். தரு என்பது இங்கு இந்திரனுடைய கற்பக மரத்தை குறிக்கிறது. தழை அவிழ் தரு, தழை என்பது அந்த கற்பக மரத்தில் உள்ள அந்த பூ மொட்டு, அந்த மொட்டுகள் எல்லாம் தழை அவிழ்கின்றன, அந்த தட்டு அவிழ்ந்து அப்படி மலர்கின்றன. அப்படி மலரக்கூடிய மலர்களை உடைய கற்பக மரத்திற்கு நாயகனாகிய இந்திரன் என்றார். கற்பக மரத்திற்கு உரியவன் இந்திரன் தான். அது சொர்க்கத்தில் நிற்கக்கூடிய மரம் அந்த மரம். அந்த மரம் இந்திரனுக்கு உரியதாக இருக்கிறது. அந்த மரத்தை உரிமையாக உரிய சைலகோபன் என்னும் பெயரை உரிய இந்திரனும் கிளையும் அவனுக்கு கிளையாக இருக்கக்கூடிய உறவாக இருக்கக்கூடிய மற்ற தேவர்களும் அந்தரம் இசை நின்று தெழுமி ஆர்த்தேழ ஆர்த்தேழ அந்தரம். அந்தரம் என்றால் ஆகாயம் என்ற அர்த்தம். அந்தரம் என்ற சொல்லை நாம் இப்போது கூட வழக்கத்தில் பயன்படுத்தத்தான் செய்யும். அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்தரம் என்ற வார்த்தை இப்போதும் நடைமுறையில் உள்ளது. ஆக ஆகாயத்தில் இன்று அந்தரம் இசை, இசை என்பது அங்கு ஏழாம் வேற்றுமை உருவாக வருகிறது. அந்தரத்தில், அந்தரத்தில் என்றார். அந்தரம் இசை என்றால் அந்தரத்தில் என்றார். அந்தரத்தில் தெழுமி ஆர்த்தல, தெழுமி என்றால் கூடுதல், கூடி நின்று ஆர்த்து எழு சந்தோஷ ஆரவாரம் செய்து அப்படி எழுச்சியாக நின்று கொண்டிருக்க அழைப்புகும் அறவினோடு அளவன் வாழ்வுற என்று சொல்கிறார். அழைப்புகும் ஆயிலிய நட்சத்திரத்தை குறிக்கும். அறவு என்பது ஆயிலிய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பார்வையாக வந்திருக்கும். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெயர் அறவு என்பது. அந்த லட்சுமணன் பிறந்தது ஆயிலிய நட்சத்திரம். அளவன், அளவன் என்றால் நண்டு என்ற அர்த்தம். நண்டு என்பது இங்கு எதை குறிக்கிறது என்றால் கடக லக்கணத்தை. அறவம்னா பாம்பு இல்லையா ஐயா? ஆமா, அறவம் என்றால் பாம்பு. அந்த பாம்பு என்ற அந்த சொல் ஆயிலிய நட்சத்திரத்தை குறிக்கும். ஆமா, அந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன் ஆயில்ய நட்சத்திரக்காரன். ஏன்னா என் பையன் ஆயில்யம். ஐ நோ அபவுட் தட். ஆயில்ய அறவு என்பது ஆயிலிய நட்சத்திரத்திற்கு ஒரு பெயர். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மாற்று பெயர்கள் பல உண்டு. அதில் ஆயிலிய நட்சத்திரத்திற்கு மாற்று பெயர் அறவு என்ற ஒரு மாற்று. ஏன்னா நட்சத்திரம் வந்து பாம்பு, அந்த லக்ஷ்மணன் பாம்பு, ஆதிசேஷன் ராமானுஜரும் வந்து, ராமானுஜரும் வந்து அந்த ஆதிசேஷனோட அவதாரம் தான் சொல்றாங்க. ஆக அரவினோடு அளவன் வாழ்வு. அளவன் என்றால் நண்டு. நண்டு என்பது கடகத்தை குறிக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த ராசி கட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடக ராசியை குறிக்கும் போது அதில் நண்டின் சின்னம் பொறிக்கப்பட்டது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சின்னம் பொறிக்கப்பட்டது. கடக ராசிக்கு நண்டின் சின்னம் பொறிக்கும். எனவே அளவன் என்பது இங்கு நண்டி வடிவில் இருக்கக்கூடிய அந்த கடக லக்கணத்தை குறிக்கும். கடக லக்கணத்தை ஆக ஆயிலிய நட்சத்திரத்தில் கடக லக்கணம், லக்கணமும் வாழ்முறை என்றால் நடப்பில் இருக்க, அந்த ஆயிலிய நட்சத்திரமும் கடக லக்கணமும் நடப்பில் இருக்க அந்த நேரத்தில் இளையவன் பயந்தனர் இளைய மென்குடி. இளையவனாகிய இலக்குவனனை, இலக்குவனை சுமத்திரை பெற்றெடுத்தாள் என்று கம்பர் சொல்லி இதுதான் இந்த பாடல். இதில் சந்தேகங்கள் இருந்தால் இதெல்லாம் செய்தியாகத்தான் இருக்கிறது. இதில் நீங்கள் பெரிய இலக்கிய நயத்தெல்லாம் பார்க்க முடியாது. இதில் என்ன இலக்கிய நயம் இல்லை என்றதனால் இந்த பாடலில் பெரிய சுவையை நீங்கள் உணரும். இது வெறும் செய்தி சொல்லக்கூடிய பாடல்கள் தான். எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த லக்கணத்தில் யார் யார் பிறந்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய செய்தி பாடல்கள், அவ்வளவுதான், தகவலை தெரிவிக்கக்கூடிய பாடல்கள். அதனால் இதில் பெரிய இலக்கிய சுவையையோ பெரிய அணி அழகையோ வார்த்தை நயத்தையோ நாம் பார்க்க முடியும். பொதுவாக ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கு. அந்த அடிப்படையில் நாம் லட்சுமணன் பிறந்தது ஆயிய நட்சத்திரத்தில் படக லக்னத்தில். ஐயா, கற்பக மரத்துக்கு என்ன சொன்னீங்க ஐயா? இங்க முதல் வரியில குறிக்கிறது கரு என்பது பொதுவா மரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. கரு தரு. கரு கற்பக கரு என்று சொல்வார்கள். இங்கு கரு உடை சைலகோபன் என்று வருகிறது. தரு என்பது சைலகோபன் என்பதனோடு சேர்ந்து வருவதனால் தரு என்பதற்கு நாம் கற்பக மரம் என்று பொருள் எடுக்கிறோம். கரு என்றால் பொதுவாக மரம் என்றுதான் பொருள். அதற்கு கற்பக மரம் என்று சிறப்பு பொருள் எல்லாம் இல்லை. கரு என்றால் மரம் என்றுதான் பொருள். அது சைலகோபன், அதாவது இந்திரன் என்பதனோடு சேர்ந்து வருவதனால் இந்திரனுக்கு உரிமையாக இருப்பது கற்பக மரம். அதனால் நாம் அதை கற்பக மரம் என்று எடுத்துக்கொள்வோம். அவ்வளோ. அங்கு தலை அவிழ் என்பது அந்த அங்கு அந்த பூக்களினுடைய அந்த கட்டு அவிழ்கிறது. அந்த கற்பக மரத்தில் பூக்கள் இருக்கின்றன. அந்த பூவினுடைய கட்டு, அதாவது மொட்டை அவிழ்தல் என்று சொல்கிறோம் அல்லவா, அதைத்தான் அங்கு சொல்லுகிறோம். அப்படி மொட்டை அவிழக்கூடிய கற்பக மரத்தை உடைய இந்திரன், அப்படிப்பட்ட இந்திரனும் அவனுடைய கிளையும் அவனுடைய உறவாக இருக்கக்கூடிய மற்ற தேவர்களும் இந்த லட்சுமணன் பிறக்கும் போது ஆகாயத்தில் நின்று சந்தோஷ ஆரவாரம் செய்கிறார். என்றால் ஒரு சிறந்த பிறப்பு பிறக்கும் போது தேவர்கள் எல்லாம் சந்தோஷ ஆரவாரம் செய்வார்கள் என்று சொல்லுவது இலக்கிய மரபு, புராணங்களினுடைய மரபு. அந்த அடிப்படையில் கம்பரும் அப்படி சொல்லியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்ய லட்சுமணன் பிறந்தான் என்று சொல்லு. அரவு என்பது ஆயியத்தை குறிக்கிறது. அதில் கூடுதலாக அந்த அரவு என்பதற்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார். அலை புகும் என்று ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார். அலை என்றால் பொந்து என்றார். பாம்பு வலை இருக்கிறது அல்லவா, அதற்கு பாம்பு புற்று புற்று இருக்கிறது அல்லவா, அந்த புற்றுக்கு பெயர் தான் அலை என்று. புற்றில் புகக்கூடிய பாம்பு, அது பாம்புக்கு அடைமொழியாக வந்திருக்கிறது. ஆனால் அதை நாம் நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அரவு என்ற நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அரவு என்ற நட்சத்திரம், அரவு என்ற நட்சத்திரம் ஆயில்யம் என்பதனால் ஆயில்யம் என்று வெறுமனே அரவு என்பதற்கு அடைமொழியாக அழைப்புகும். சரி ஐயா, வேற கேள்வி இல்லைன்னா இன்னும் ஒரு பாடல் பார்த்துக்கலாமா? இன்னொரு அடுத்து சத்ருகணன் பிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. சத்ருகணனை ஈன்றெடுப்பவளும் சுமத்திரை தான். அதனால்தான் அந்த கடைசி அடியில் பார்த்தீர்கள் என்று இடம் கிளர் விழுகினால் மீட்டும் ஈன்ற, மீண்டும் ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறார். மீட்டும் என்றால் மீண்டும் என்றார், மீண்டும் ஈன்றனர். இந்த பாடலில் சுமத்திரையை பற்றி சொல்லும் போது விடம் கிளர் விழுகினாள் என்று கம்பர் குறித்திருக்கிறார். பொதுவாக பெண்களினுடைய கண்களை வெவ்வேறு பொருட்களுக்கு ஓமானம் செய்வது வழக்கம். அதில் குறிப்பாக நஞ்சு போன்ற விழிகள் என்று பெண்களினுடைய கண்களை சொல்வது ஒரு இலக்கிய மரபு. வேல் என்று சொல்வார்கள், வாள் என்று சொல்வார்கள், மீன் என்று சொல்வார்கள், கடல் போன்ற அகன்ற கண்கள் என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறு ஓமானங்கள் கண்களுக்கு சொல்லப்படும். அதில் ஒரு ஓமானம் விஷம், விஷம் போன்ற கண்கள் என்று சொல்வார்கள். ஏன் விஷம் போன்ற கண்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் இரண்டு தன்மைகளில் பெண்களினுடைய கண்கள் விஷம் என்பதற்கு ஓமானமாகும். ஒன்று அதனுடைய நிறம், அந்த கண்கள் விஷம் போல கருத்து இருப்பதனால், விஷம் என்பது, விஷம் என்பது பொதுவாக கருப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. பொதுவா பெரும்பாலான விஷங்கள் கரு நிறத்தில் தான் இருக்கும் என்பதனால் அந்த தண்ணினுடைய அந்த நிறத்திற்கு ஓமானமாக சொல்லப்பட்டதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, அது விஷம் போல ஆண்களுக்கு ஆசை மயக்கத்தை தந்து ஆண்களை கொல்லாமல் கொள்ளுகிறது என்பதனால் பெண்களினுடைய கண்களை விஷத்திற்கு இணையாக ஒப்புமைப்படுத்துவது இலக்கிய மரபு. அந்த மரபின் அடிப்படையில் இங்கு சுமத்திரையை பற்றி சொல்லும் போது இடம் கிளர் விழுகினாள் என்று கம்பர் குறிக்கிறார். இடம், விஷம் என்ற வார்த்தை தமிழுக்கு மாறும்போது இடம் என்று மாறும். அந்த சகரம் பெரும்பாலும் நகரமாக மாறி வரும். இது நாம் பல இடங்களில் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இங்கு விஷம் என்பது விடம் என்று வந்திருக்கு. விடம் கிளர் விழுகினால் விஷத்தன்மை கிளர்ந்து காணப்படக்கூடிய விழிகளை உடைய அந்த சுமத்திரை மீட்டும் ஈன்றனல், மீண்டும் ஈன்றெடுத்தாள். யாரை ஈன்றெடுத்தாள் என்றால், படம் கிளர் பல்தலை பாந்தல் ஏந்துபார், நடங்கிளர் தர மறை நனி மகிழ்ந்த, மடங்களும் மகமுமே வாழ்வில் ஓங்கிட, விடங்கிளர் விழியினில் விழியினால் மீட்டும் ஈன்றனல். மீட்டும் ஒரு குழந்தையை அவள் ஈன்றெடுத்தாள். அவன்தான் சத்ருக்கணன். அதை பற்றிய செய்தி அடுத்து வரும் பாடல்களில் கம்பர் சொல்லியிருப்பார். அவனுக்கு சத்ருக்கணன் என்று பெயர் சூட்டப்பட்டது என்றெல்லாம் செய்தி அடுத்த பாடல்களில் வரும். இங்கு சத்ருக்கணனை ஈன்றெடுத்தாள் என்று நாம் இந்த பாடலிலேயே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்த பாடல்களில் எல்லாம் அந்த பெயர் சூட்டும் பகுதிகள் எல்லாம் இந்த தொகுப்பு நூலில் இடம்பெறவில்லை. அவற்றையெல்லாம் இந்த தொகுப்பாசிரியர் விட்டுவிட்டார். இங்கு சத்ருக்கணனை ஈன்றெடுத்தாள் என்று நாம் இந்த பாடலிலேயே நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சத்ருக்கணன் பிறக்கும் போது என்ன நட்சத்திரமும் என்ன லக்கணமும் நடப்பில் இருந்தன என்றால், மடங்களும் மகமுமே வாழ்வில் ஓங்கின. மடங்கள் என்றால் சிங்கம், சிங்கம் சிம்ம லக்கணத்தை குறிக்கிறது. சிம்ம லக்கணத்தை குறிக்கிறது. சிம்ம லக்கணமும் மகமுமே, மக நட்சத்திரமும் வாழ்வில் ஓங்கின. மகம் என்பதும் அந்த சிம்மத்திலேயே தான் இருக்கு. ஆக சிம்ம லக்கணமும் சிம்ம ராசியும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடம் இருக்கிறது. அந்த இரண்டும் ஒன்றே தான், ராசியும் ஒன்றுதான், லக்கணமும் ஒன்றுதான். மகம் என்பது சிம்ம ராசியிலேயே இருப்பதனால் சிம்ம ராசியில் சிம்ம லக்கணத்தில் அந்த சத்ருக்கணன் பிறந்திருக்கிறான். படங்கிளர் பழுதலை பாந்தல் ஏந்துபார், நடங்கிளர் தர. அதாவது பூமி எல்லாம் சந்தோஷத்தால் நடனம் விடுகின்றனவா, பூமியில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் நடனம் ஆடுகின்றன. பூமியில் உள்ள ஜீவராசிகள் நடனம் ஆடுகின்றன என்று சொல்வதை விட பூமிய பூமாதேவியே நடனம் ஆடுகின்றன. சத்ருக்கணன் பிறக்கும் போது பூமாதேவியே நடனம் ஆடுகின்றார். ஏந்து பார் நடம் கிளர் தர, ஆர் நடம் கிளர் தர. பார் என்றால் பூமி. நாம் சொல்லுகிறோம் அல்லவா, பார் எல்லாம் புகழ் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. பார் என்றால் பூமி. இந்த பூமி நடம் கிளர் தர, பூமியை பூமி வந்து நடனம் ஆட, நடம் என்றால் நடனம் ஆடுதல் என்றார். நடம் நடனம், நடம் நடனம் என்பது நடம் என்று பல இடங்களில் பயின்று வரும். நடனம் என்றாலும் நடம் என்றாலும் ஒரே பொருள். நாம் இப்போது நடம் ஆடுதல் என்பதை பொதுவாக நடந்து செல்வதற்கு குறிக்கிறோம். அவன் அங்கு நடமாடினான் என்று சொல்கிறோம். ஆனால் நடமாடினான் என்பதற்கு நடனம் ஆடினான் என்ற பொருளும் நாம் இப்போது பொதுவாக நடந்து செல்வதைத்தான் நடமாடினான் என்று பயன்படுத்துகிறோம். நடம் என்பதற்கு நடனம் என்ற பொருளும் உண்டு. பார் நடம் கிளர் தர என்றால் இந்த பூமியே நடனம் ஆடுகிறதாம். விதியாக நடம் கிளர் தர, விதியாக நடனம் ஆட, மறை நனி மகிழ்ந்திட, வேதங்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திட. நனி என்றால் மிகுதி என்றார். அது ஒரு உரிச்சொல். நனி என்பது ஒரு உரிச்சொல். மறை என்றால் வேதம் என்று பொருள். வேதங்கள் எல்லாம் நனி மகிழ்ந்திட, மிகவும் மகிழ்ச்சி அடைந்திட, மடங்களும் மகமுமே வாழ்வில் ஓங்கிட. மடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிம்ம லக்கணமும் மகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரமும் மிகவும் உச்சபட்சமான நிலையில் இருக்கின்ற அமைந்திட, அதைத்தான் வாழ்வில் ஓங்கிட என்று சொல். அதையெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக பூரித்து இருக்கின்றன. அந்த நட்சத்திரம் ராசி லக்கணம் எல்லாம் பூரிப்பாக இருக்கின்றன. அப்படி அந்த பூரிப்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இடங்கிளர் விழுகினால் மீட்டும் ஈந்தனள், மீட்டும் ஒரு புத்திரனை அவள் பெற்றெடுக்கிறாள், அவன்தான் சத்துருக்கன. அந்த பார் என்பதற்கு அடைமொழியாக முதல் அடியில் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தும். இந்த பார் பூமி, பூமி என்பதற்கு அடைமொழியாக ஒரு சொற்றொடரை பயன்படுத்தும். படம் கிளர் பல்தலை பார்கள் ஏந்து பார். பூமி என்பது எப்படிப்பட்ட பூமி என்றால் பல படங்களை உடைய, பாம்பு படங்கள் இருக்கிறது அல்லவா, பாம்பு பல படங்களை உடைய பாம்பால் ஏந்தப்படக்கூடிய பூமி என்று சொல்லும். பாந்தள் என்றால் பாம்பு என்ற, பல்தலை பாந்தள் பல தலைகளை உடைய பாம்பு. பூமியை ஆதிசேஷன் என்னும் பாம்பு தாங்குவதாக புராணங்கள் சொல்கிறது. அந்த ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள் இருக்கின்றன. அந்த 1000 தலைகளில் அந்த ஆதிசேஷன் அந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்வது புராண மரபு. அந்த அடிப்படையில் பார் என்பதற்கு அடைமொழியாக அந்த சொற்றொடரை கம்பர் பயன்படுத்தியிருக்கிறார். பல்தலை பாந்தல் ஏந்து பார், பல தலைகளை உடைய ஆதிசேஷன் என்னும் பாம்பு ஏந்தக்கூடிய பூமி. அந்த பூமி நடனமாட மறை நனி மகிழ்ந்திட, வேதங்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திட என்று அந்த 2 அடிகளில் சொல்கிறார். அந்த பாம்புக்கு அடைமொழியாக ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார், படம் கிளர் பல்தலை என்று. படம் கிளர், படம் படம் நிமிர்ந்து நிற்கின்ற தலைகளை உடைய பாந்தல், அதாவது பாம்பு. பாந்தல் என்றால் பாம்பு. படங்கிளர் பல்தலை பாந்தல், படங்கள் கிளர்ந்து ஆட்சி அளிக்கின்ற பல தலைகளை உடைய பாம்பாகிய ஆதிசேஷன் ஏந்தக்கூடிய பூமியானது நடனமாட வேதங்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திட, சிம்ம லக்கணமும் மக நட்சத்திரமும் நடப்பில் இருக்க அந்த நேரத்தில் சுமத்திரை சத்துருக்கடனை பெற்றெடுத்தாள் என்பதுதான் இந்த பாட்டு. சந்தேகங்கள் இருந்தால் ஊக்கமான செய்தி அவ்வளவுதான். என்ன செய்தி என்றால் மீண்டும் ஒரு புதல்வனை சுமத்திரை பெற்றெடுத்தார், அவ்வளவுதான் இந்த பாடல் சொல்லப்படக்கூடிய செய்தி. அதை கம்பர் அப்படி அந்த பாட்டுக்கு ஏற்றபடி கொஞ்சம் வளர்த்து சொல்லுகிறார். அவன் பிறக்கும் போது மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் நடப்பில் இருந்தது. அவன் பிறக்கும் போது பூமியே நடனமாடியது. பூமியே நடனமாடியது என்றால் பூமாதேவி நடனமாடினார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பூமியே நடனமாடுகிறது நாடியது என்று எடுத்தால் அங்கு பூகம்பம் நடந்தது என்று அர்த்தம் ஆகிவிடும். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பூமாதேவியே மகிழ்ச்சியால் நடனமாடினார், வேதங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தன என்று சொல்லுகிறார். கூடுதலாக சொல்லு, அந்த பூமி எப்படிப்பட்ட பூமி என்றால் 1000 தலைகளை உடைய, அந்த தலைகள் எல்லாம் அப்படி படம் எடுத்து நிற்கக்கூடிய பாம்பால், ஆதிசேஷன் என்னும் பாம்பால் சுமக்கப்படக்கூடிய பூமி. ஆந்தல் ஏந்து, ஆந்தள் ஏந்து, ஆந்தள் ஆந்தள் என்றால் பாம்பு, பாம்பு ஏந்தக்கூடிய பார் என்று அந்த பூமிக்கு ஒரு அடைமொழி கூடுதலாக இந்த பாடலை அமைச்சு. மடங்கள் என்ற வார்த்தையை நம்ம ஒரு பாடலில் பார்த்தோம். பைரவான் பூணணி மடங்கள் மொயம்பினான் என்ற ஒரு பாடல். மடங்கள் மொயம்பினான் என்று அங்கு தசரதனை பற்றி சொல்லியிருந்தார். மடங்கள் மொயம், சிங்கம் போன்ற வலிமையை உடையவன். இங்கு அதே மடங்கள் என்ற வார்த்தை, இங்கு இந்த மடங்கள் என்பது சிங்கத்தின் வடிவில் உள்ள சிம்மராசி. சிறப்பு ஐயா. ஒரு முறை இன்னைக்கு பார்த்த பாடல்கள் எல்லாம் படிச்சுட்டு முடிச்சுக்கலாம் ஐயா, நேரம் முடிவு. பிரகாஷ் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறேன். சரி. பாடல் 28. ஆயுதே பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரம் புவி மகள் மகிழ்வின் ஓங்கிட வேம்புணர் பூசமும் விண்ணுலோர் புகழ் தூய கடகமும் எழுந்து துள்ளவே. அடுத்து யார் படிக்கிறா? கமலா படிக்கிறீங்களா? இருபத்தொன்பது தானே? ஆம் ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறை குணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுற பயந்தனள் திறம் கொள் கோசலை. இந்த நாலு பாடல்களுமே செய்தியை தெரிவிக்கக்கூடிய பாடல்கள். ஆனால் இந்த 29வது பாடலில் மட்டும் ஒரு கவித்துவம் இருக்கு. மற்ற பாடல்கள் எல்லாம் பொதுவா அதிக கவித்துவம் உள்ள பாடல்கள் அல்ல, செய்தியை தெரிவித்து செல்லக்கூடிய பாடல்கள் அவ்வளவு. இந்த பாடலில் மட்டும் ஒரு கவித்துவம் கூடுதலாக இடம்பெறும். என்னவென்றால், உலகத்தையெல்லாம் தன் வயிற்றுக்குள் அடக்கியவன் திருமால், அந்த திருமாலை தன் வயிற்றுக்குள் கோசலை அடக்கி இருக்கிறாள் என்று கோசலினுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக ஒரு கவித்துவம் மிகுந்த ஒரு பாடலாக இந்த பாடல் இயல்பில் அமையும். மற்ற பாடல்கள் எல்லாம் வெறுமனையே செய்தி சொல்லும். சிறப்பையா. அடுத்து மனோ இல்ல அனந்தநாராயண் ஐயா, நீங்க படிக்கிறீங்களா? ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்தேட வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் பொழிய நல்கினால் மாசரு கேகயன் மாது மைந்தனை. அடுத்த பாடல் நான் படிக்கிறேன். தலை அவிழ தருவுடை சையில கோபனும் கிளையும் என்பதில் கொஞ்சம் இருங்க, அதுல வந்து அதை ஒற்றாக மாற்றி தலை அவிழ் தான், அவிழ அல்ல அவிழ், அதுல அந்த அந்த புள்ளி அழிஞ்சிரு. சரி ஐயா. அதை அவிழ் என்று. சரி ஐயா. தலை வினைத்தொகையாக, வினைத்தொகை அவிழ் என்பது அவிழ் தரு என்பது வினைத்தொகை அவிழ் என் சொல்படி. சரி. தலை அவிழ் தருவுடை சைல கோபனும் கிளையும் அந்தரமிசை கெழுமி ஆர்த்தேழ அலைப்புகும் அறவே அறவினோடு அளவன் வாழ்வுற இளையவன் பயந்தனல் இளைய மென்கொடி. அடுத்த பாடல். படம்கிளர் பல்தலை பாந்தல் ஏந்துபார் நடம்கிளர் தரமறை நனி மகிழ்ந்திட மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட விடம்கிளர் விழுகினால் மீட்டும் ஈன்றனல். மிக்க நன்றி ஐயா.